சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானியன் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும் அடங்கல் கற்றதால் விழ விழ நான் எழுவேன் புதுகெலும்பு சீடைக்கும் My game is beyond pain You want to be the best Look inside manifest தொடுவோம் சிகரம் மறுகாலம் நம்மை போகுமாடா Impossible, we make rising impossible. There be no better time than today. Knocking down.